శ్రీ గురుభ్యో నమః. శుక్లాంబరధరం విష్ణుం శశివర్ణం చతుర్భుజం ప్రసన్నవదనం ధ్యాయేత్ సర్వవిఘ్నోపశాంతయే. వాగీశాధ్యాసు మనసః సర్వార్థానాముపక్రమే. యం నత్వా కృతకృత్యాస్తి హూతం నమామి గజాననం. గురుర్బ్రహ్మా గురుర్విష్ణుః గురుర్దేవో మహేశ్వరః గురుస్సాక్షాత్ పరం బ్రహ్మ తస్మై శ్రీ గురవే నమః. అఖండమండలాకారం వ్యాప్తం యేన చరాచరం తత్పదం దర్శితం యేన తస్మై శ్రీ గురవే నమః. దోర్భిర్యుక్తా చతుర్భిస్ఫటికమణిమయీమక్షమాలాం దధానా హస్తేనైకేన పద్మం సితమపి చ శుకం పుస్తకం చాపరేణ. భాసాకుందేందుశంఖస్ఫటికమణినిభా భాసమానా సమానా సా మే వాగ్దేవతేయం నివసతు వదనె సర్వదా సుప్రసన్నా. కూజంతం రామ రామేతి మధురం మధురాక్షరం. ఆరుహ్య కవితా శాఖాం వందే వాల్మీకి కోకిలం. యః పిబన్ సతతం రామచరితామృత సాగరం అతృప్తస్థం మునిం వందే ప్రాచేత సమకల్మషం. గోష్పదీకృత వారీశం మశకీకృత రాక్షసం. రామాయణ మహామాలా రత్నం వందే అనిలాత్మజం. అంజనానందనం వీరం జానకీ శోకనాశనం. కపీశమక్షహంతారం వందే లంకా భయంకరం. ఉల్లంఘ్య సింధో సలిలం సలీలం యశోగవన్యం జనకాత్మజాయాః. ఆదాయతేనైవ దదాహలంకాం నమామితం ప్రాంజలిరాంజనేయం. ఆంజనేయమతిపాటలాననం కాంజనాద్రికమనీయ విగ్రహం. పారిజాతతరుమూలవాసినం భావయామి పవమానందనం. యత్ర యత్ర రఘునాథ కీర్తనం తత్ర తత్ర కృతమస్తకాంజలిం. బాష్పవారి పరిపూర్ణలోచనం మారుతిం నమత రాక్షసాంతకం. మనోజవం మారుతతుల్యవేకం జితేంద్రియం బుద్ధిమతాం వరిష్టం. వాతాత్మజం వానరయూథముఖ్యం శ్రీరామదూతం శిరసా నమామి. వైదేహీ సహితం సురద్రుమతలే హైమే మహామండపే. మధ్యే పుష్పగమాసనే మణిమయే వీరాసనే సంస్థితం. అగ్రే వాచయతి ప్రభంజనసుతే తత్వం మునిభ్యః పరం. వ్యాఖ్యాంతం భరతాదిభిః పరివృతం రామం భజే శ్యామలం. వామే భూమిసుతా పురస్తు హనుమాన్ పశ్చాత్సు మిత్రాసుతః. శత్రుఘ్నో భరతశ్చ పార్శ్వదలయోర్వాయువాదికోణేషు చ. సుగ్రీవశ్చ విభీషణశ్చ యువరాట్ తారాసుతో జాంబవాన్. మధ్యే నీలకరోజకోమలరుచిం రామం భజే శ్యామళం. రామం రామానుజం సీతాం భరతం భరతానుజం. సుగ్రీవం వాయుసూనుం చ ప్రణమామి పునః పునః. చరితం రఘునాథస్య శతకోటి ప్రవిస్తరం. ఏకైకమక్షరం పుంసాం మహాపాతకనాశనం. వాల్మీకిగిరి సంభూతా రామాంభో నిధి సంగతా. శ్రీమద్ రామాయణీ గంగా పునాతి భువనత్రయం. వాల్మీకే ముని సింహస్య కవితావనచారిణః. శృణ్వన్ రామకథానాదం కోన యాతి పరాంగతిం. జానకీ కాంతస్మరణం జయ జయ రామ రామ ఆంజనేయ స్వామినః జయ. కళ్యాణ గుణంగల్ నిరంబి ఇరుకకూడిన శ్రీ రామచంద్ర ప్రభుడియ అవతార వైభవత్తై అనుభవిప్పం. మేలం ధనుర్భంజనం అప్డింగర மகத்தான விஷயத்தை அனுபவித்தோம். அதுக்கப்புறம் யார ஜனக மகாராஜா சொன்னா அப்படி யார் இந்த தனுசை அசைக்கிறாளோ இல்லைன்னா தூக்கி ஞானேற்றாளோ அவளுக்குதான் என் பெண்மணியை சீதா பிராட்டியை, அதாவது எனக்கு உயிருக்கு மூச்சுக்கு மேலாக நினைக்க கூடிய சீதா பிராட்டியை கொடுப்பேன் என்று சங்கல்பம் பண்ணியிருந்தார். அதேபடி ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவும் தனுசை பங்கம் பண்ணினார், ரெண்டு துண்டாக்கினாரே இல்லையோ, அதனால ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கே சீதா தேவியை கொடுக்கலாம் அப்படின்னு தீர்மானித்து அவளுடைய அந்த குரு வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்ர முனிவர்கிட்ட எல்லார்ட்டையும் அவளுடைய அனுமதியோட தசரத மகாராஜாவிட்ட தெரிவிக்கணும் என்கின்றதுக்காக அந்த ஜனக மகாராஜா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு மந்திரிமாரை எல்லாம் வருத்தி அவள்கிட்ட சொல்றா, நீங்க போய் அயோத்தியால போய் அவளை பகுசீக்கிரமா கூட்டின்னு வந்துடுங்கோ, ரொம்ப தாமசம் வேண்டாம் என்று சொல்ல, அப்படியே ஆகட்டும் என்று இவெல்லாம் அயோத்தியாபுரிக்கு போறா. தசரத மகாராஜாட்ட ஜனகருடைய விஷயங்களை, அதாவது ஜனக மகாராஜா என்னெல்லாம் சொன்னாலோ அதெல்லாம் தெரிவிக்கிறதுக்காக தூதர்கள் அங்க போய் சொல்றா. எப்படி சொல்றா, என்ன சொன்னா அப்படிங்கறது இன்னைக்கு அனுபவிக்கலாம். 68வது சர்க்கம். ஜனகேன சமாதிஷ்டா தூதாஸ்தே க்ளாந்த வாஹனாஹ த்ரிராத்ரமுஷிதா மார்கே தேயோத்யாம் ப்ராவிஷன் புனீம். ஜனக மகாராஜாங்கனால ஆர்டர் பண்ணப்பட்ட தூதர்கள் எல்லாம் வாகனங்கள்ல ஏறி மூணு ராத்திரி அங்கேயே தங்கி அவர்கள் வந்து அயோத்தியாபுரியில பிரவேசம் பண்ணினார்கள். ராஜ்யோ பவனமாசாத்ய துவாரஸ்தானிதம் அப்ருவன் சீக்கிரம் நிவேத்யதாம் ராஜ்ஞி தூதான்னோ ஜனகஸ்ய ஜ இத்யுக்த்வா துவாரபாலாஸ்தே ராகவான் ராகவாயன்யவேதயன். அந்த சக்கரவர்த்தியுடைய அரண்மனையில பவனம் அவளுடைய ஆத்துக்கு போன சமயம் துவாரபாலர்கள் இப்படி சொன்னா, துவாரபாலர்கள் இருப்பாளையோ அவர்கள்ட்ட ஜனக மகாராஜா, ஜனக மகாராஜா அனுப்பின தூதர்களாக்கும் நஹ ஜனகஸ்ய தூதான் ராஜ்ஞே சீக்கிரம் ச நிவேத்யதாம், நாங்கள் ஜனக மகாராஜா சொல்லி அனுப்பி வந்த தூதர்களாக்கும் என்ற விஷயம் வேகம் போய் உங்களுடைய சக்கரவர்த்திட்ட சொல்லுங்கோ அப்படின்னு காவல்காரர்கிட்ட சொன்னாலாம். இவ அந்த காவல்காரா துவாரபாலகர்கள் நேரா போய் தசரத மகாராஜாட்ட போய் இப்படி சொன்னா, இப்படி ஜனக மகாராஜா அனுப்பின வந்தவா இருக்கா, அவ என்ன சொல்றா அப்படிங்கறதும் சொல்றா. தே ராஜவஜனா தூதா ராஜவேஷ்ம பிரவேசிதாஹ ததிருஷுர் தேவசங்காசம் பிரத்தம் தசரதம் ருப. தூதர்கள் ராஜாவுடைய ஆஜ்ஞையினால வேகம் கூட்டின்னு வாங்க அப்படியா அப்படின்னு ராஜா கேட்கறா. ஓ, ஜனக மகாராஜா அனுப்பியிருக்காளா, வேகம் கூட்டின்னு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த தேவ சதிருஷமானவரும் பிரத்தம் வயசானவருமான தசரத மகாராஜா கூட்டின்னு வாங்க சொன்னதும் அந்த ராஜாவை பார்த்தாலாம் இந்த தூதர்கள் உள்ள கூட்டிட்டு போனா. பத்தாஞ்சலி புட்டா சர்வே தூதா விகத சாத்வஜாஹ ராஜானம் பிரணதா வாக்கியம் அப்ருவன் மதுராட்சரம். தூதர்கள் ராஜாவை பார்த்த உடனே ஆஹா, எப்பேற்பட்ட தேஜஸ்வியா இருக்கார், அந்த தேஜஸ்வியான மகாராஜாவை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடதானே தோணும். அதே மாதிரி அவ ரெண்டு பேரும் கையெடுத்து வணங்கிண்டு சாந்த சித்தமாக அவ எந்துக்கு வந்தாலோ அந்த விஷயங்களை சொல்றதுக்காக வாய திறந்தார்கள். மதுரமான வார்த்தையால சொன்னார்கள். என்ன சொன்னா, ராஜசிம்ஹா மகாசத்வ ரகுசிரேஷ்டா பரந்தப மைதிலோ ஜனகோ ராஜா சாக்னிஹோத்ர புரஸ்கிருதம் குஷலம் சாவ்யயம் செய்வ சோபாத்யாய புரோஹிதம். ராஜசிம்ஹா நன்கு அந்த தூதர்கள் மந்திரிமார்களையோ அவெல்லாம் நன்கு எப்படி பேசணும்னு நன்னா தெரிஞ்சு வச்சுருக்கா. ராஜசிம்ஹா அப்படின்னு கூப்பிடுறா. ராஜசிம்ஹா மகாசத்வ அதி புண்ணியமானா இருக்கக்கூடவரே, பரந்தபா க்ஷத்ரிய தர்மத்துல அதி விசேஷமான அனுஷ்டானங்கள் எல்லாம் மன்னா பண்ணக்கூடியவர், ரகுத்தமா ரகுகுல சிரேஷ்டா மைதிலா ஜனகா ராஜா சாக்னிஹோத்திரம் புரஸ்கிருதம் ச, அதாவது மிதிலாதிபனான ஜனக மகாராஜா பூஜைக்க பூஜை பண்ணப்பட்ட அக்னிஹோத்திரங்கள் எல்லாம் செய்யக்கூடியவரும் உபா சோபா அத்தியாய புரோஹிதம் ச உபாத்தியாயர்கள் கூடியும் புரோஹிதர்கள் கூடியுமான உங்களை உங்களுடைய குஷலம் ஏவ உங்களுடைய க்ஷேமானத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்றார். அதாவது எப்பவுமே அந்த சௌக்கியமா கேட்போமே, அதேபடி அந்த ஜனக மகாராஜாவுடைய பெருமையை சொல்றா. தூதர்கள் எப்பவுமே வந்தவாளை பத்தி சொல்லப்படாது, விவாகம் நிச்சயம் பண்ணிருக்கா நீங்க வரணும்னு சொன்னா அப்படின்னு சொல்லாமல் அவளுடைய பெருமை அவளுடைய ராஜாவுடைய பெருமையை சொல்லிந்து வந்து முதல்ல நீங்க சௌக்கியமா குஷலம் கேக்குறது வழக்கம். ஒரு ராஜா ராஜா நேரா போய் பேசினா எப்படி இருக்குமோ அதேபடி தூதர்கள் அந்த கர்த்தவியத்தை பண்ணணும். அப்படியே இந்த தூதர்கள் சொல்றா, உங்களுடைய நித்திய அக்னிஹோத்ரியான அவர் புரோஹிதர்களும் உபாத்தியாயர்கள் எல்லாம் கூடின அவர் உங்களுடைய க்ஷேமத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி ஆசைப்பட்டார். முகுரு முகுரு மதுரயா ஸ்னேக சம்யுக்தயாகிரா ஜனகஸ்துவாம் மகாராஜா ஆபிருச்சதே சபுஸ்தரம் தற்புரஸ்தரம். ஜனக மகாராஜா பரிஜனங்களை கூட்டிண்டு மதுர வசனத்தால உங்களை உங்களுடைய க்ஷேமம் என்னது அப்படின்னு எல்லாம் கேட்டு இருந்தார். பிருஷ்வா குஷலம் அவ்யக்ரம் வைதேஹோ மிதிலாதிபா, மிதிலாதிபனான ஜனக மகாராஜா க்ஷேமத்தை கேட்டார். அதுக்கப்புறம் கௌஷிக முனியோடைய அனுமதியோட அந்த விஷயத்தை வேண்டாம் மாதிரி சொல்ல தொடங்கினாரா. என்னது அவர் ஒரு விஷயம் கூட சொன்னார் ஜனக மகாராஜா, அது உங்களை தெரிவிக்கிறதுக்குதான் நாங்கள் வந்திருக்கோம். அந்த விஷயம் என்னது அப்படின்னா, பூர்வம் பிரதிஜா விகிதா வீரியசுல்காமமாத்மஜா ராஜானஸ்வகிருதாமர்ஷா நிர்வீர்யாமிமுகீகிருதா. என்னுடைய புத்ரி சீதாதேவி, அந்த சீதாதேவிக்கு விஷுல்கா வீரியசுல்கா அல்லவா வீரியம், அவ்வளோ வீரியம் இருக்கிறவாளுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு பிரதிஜை பண்ணியிருந்தேன். ஆனா ராஜானஹாச்ச நிர்வீர்யாஹ, ராஜாக்கள் எல்லாம் வந்தா ஆனா அவளுக்கு வேண்டபடி சக்தி இருக்கலை, நிர்வீரியர்களா இருந்தார்கள். அதனால ரோஷமும் கொண்டார்கள், அவ சீதாதேவி அடையவும் இல்லை. சேயம் மம சுதா ராஜன் விஸ்வாமித்ர புரஸ்தரை எதிர்ச்சையாகதை வீரை நிர்ஜிதா தவ புத்திரகை. அப்பேற்பட்ட அந்த தனுசு அந்த வீரியத்தை காட்ட முடியாம யார் எல்லாருமே தோத்து போயிட்டா. அப்படி இருக்கிறத மகாராஜா எல்லாராலையும் பிரார்த்தனை பண்ணக்கூடிய என்னுடைய புத்திரி பாக்யத்தினால விஸ்வாமித்ர மகர்ஷி கூட்டிட்டு வந்தார் உங்களுடைய பிள்ளை அல்லவா. ஸ்ரீராமரே எழுந்தருள் பண்ண வச்சார், எழுந்தருளி உங்களுடைய புத்திரர் தவ புத்திரைக நிர்ஜிதா உங்களுடைய புத்திரன் அடைஞ்சார் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், சிம்பிளா சுருக்கமா சொல்லிவிடுற, அதாவது தனுசு பங்கம் பண்ணி அவருடைய வீரியத்தை காட்டி என்னுடைய சீதா என்னுடைய புத்திரியான சீதாதேவியை அடைஞ்சார் அப்படிங்கிற விஷயத்தை அழகா எதிர்ச்சையாகத்தை வீரை யாகத்துக்கு எதிர்ச்சியா வந்தா ஏதோ பாக்யவசாலம் வந்தா வந்து உங்களுடைய புத்திரர் நெடிவிட்டார் அடைஞ்சு விட்டார் என்னுடைய சீதாதேவியை அப்படின்னு சொல்ல, தச்சராஜந்தனுரும் திவ்யம் மத்தியம் பக்னம் மகாத்மனா ராமேணி மகாத்தேஜோ மகத்யாம் ஜனசம்சதி. மகாதேஜஸ்வியான ராஜா மகாத்மாவான ஸ்ரீராமரால ஜனக்கூட்டங்கள் எல்லாம் பார்த்துன்னு இருக்கிறத நடுவுல திவ்யமான அந்த தனுசையும் என்ன பண்ணினார், மத்தியே பக்னம் ஹி நடுகுல முறித்து போட்டார். அஸ்மை தேயாமயா சீதா வீரியசுல்கா மகாத்மனே பிரதிஜாம் கர்த்துமிச்சாமி ததனு ஜ்ஞாதுமர்ஹசி. அப்படி அவர் அவருடைய வீரத்தை காட்டி என்னுடைய புத்திரியான சீதாவை நான் யாருக்கு வீரியசுல்கருக்கு கொடுப்பேன் அப்படின்னு நான் என்னுடைய பிரதிஜை இருந்ததே இல்லையோ அதை நிறைவேற்றினார். அப்படி என்னுடைய சீதாவை விவாகம் பண்ணி கொடுக்கறதுக்கு சீதாம் தேயா பிரதிஜாம் கர்த்தும் இச்சாமி, என்னுடைய சீதையை உங்க ராமருக்கு கொடுக்கணும், என்னுடைய பிரதிஜையை நிறைவேற்றணும் என்று ஆசைப்படுறேன். அதுக்கு உங்களுடைய அனுஜ்ஞாதம் அர்ஹசி உங்களுடைய அங்கீகாரம் எனக்கு வேணும், அதாவது உங்களுடைய அனுமதி வேணும் அதற்காக. ஏன்னா அவருடைய புத்திரர் அல்லவோ, அதனால உங்களுடைய அனுமதி வேணும் என்று சொல்ல, சோபாத்யாயோ மகாராஜ புரோஹித புரஸ்கிருதா சீக்கிரமாகச்ச பத்ரம் தே திருஷ்டும் அர்ஹசி ராகவோ. மகாராஜா ஸ்ரீ லக்ஷ்மணர் ராமலக்ஷ்மணர்கள் கடாட்சம் பண்ணி அவ வந்து என்னுடைய அதாவது ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஏற்பட போறது இல்லையோ, அதனால அவ ரெண்டு பேரும் சன்னத்தனா இருக்கா, நீங்கள் புரோஹிதர்கள் உபாத்தியர்கள் எல்லாருமா சேர்த்து உங்களுடைய எல்லாரும் உபாத்தியர்கள் புரோஹிதர்கள் எல்லாம் சேர்த்துட்டு சீக்கிரம் ஆகச்சு வேகம் வாங்கும் இங்கே உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். பிரதிஜா மம ராஜேந்திர நிவர்த்தயிதுமர்ஹசீம் புத்திரயோருபயோ பிரீதிம் லப்யதே வீரியநர்ஜிதாம் ராஜசிரேஷ்டா. என்னுடைய பிரதிஜையை நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கு மனசு உண்டாகட்டும். ஏன்னா என்னுடைய பிரதிஜை நீங்கள் முடியாது சொன்னா நடக்காது இல்லையோ ஜனக மகாராஜாக்கு. அப்ப நீங்கள் நிச்சயமா மனசு வைக்கணும், இந்த புத்திரர்களுடைய வீரியத்தை அதுக்கு பலன் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என்று சொல்ல, ஏவம் விதேகாதிபதிம் பதிஹி மதுரம் வாக்கியம் அப்ரவீத். விஸ்வாமித்ர முனிவருடைய அனுமதி அடைஞ்ச சதானந்தரும் இதே அபிப்பிராயம் தான் அவருக்கு. மேலும் சோபனமான இப்படி விதேகராஜாவான ஜனகன் இதே மாதிரி நல்ல சோபனமான வர்த்தமானத்தை சொன்னார் அப்படின்னு இந்த தூதர்கள் சொன்னதும், ராஜாநாகச்சியதி அதாவது நரோத்தம ரகுவம்சாஸ்தன் மகாராஜா நீங்கள் இப்பவே வாங்கோ ராஜன் ஆகச்சதி இப்பவே வாங்கோ அப்படின்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அந்த தூதர்கள் சொன்னதும் சக்கரவர்த்தி ஏதோ ஒரு மௌனமா விரதா இத்தித்வா விரதா தூதா ராஜகௌரவ சங்கிதாக. சக்கரவர்த்தி இதெல்லாம் சொல்லி கேட்டதும் ஒரு மௌனமா இருந்தாராம். இந்த மகாராஜா தூத வாக்கியத்தை கேட்டதுக்கு அப்புறம் என்னாச்சு சட்டுன்னு முடிச்சதும் பரமஹர்ஷிதா பரம சந்தோஷம் ஏற்பட்டுதான். மேல என்னாச்சாம் அங்க நடந்ததுல வசிஷ்டரும் இருந்தார், வாமதேவர் இருந்தார், மந்திரிகள் எல்லாரும் இருந்தார், இவா எல்லாரும் இதே நல்லது நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டா அப்படின்னு சொன்னதும் கௌசல்யானந்தவர்தனான ஸ்ரீராமர் தன்னுடைய பிராத்ராவோட லக்ஷ்மணனையும் கூட்டிந்து குஷிக புத்திரன் விதேக ராஜ்யத்துல இருக்கா என்று சொல்ல, அதனாலதான் தன்னுடைய புத்திரிக்கு அந்த விவாக மகோத்சவம் நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறார் அப்படின்னு இந்த காரியம் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி உங்களை ரொம்ப லேட் பண்ணாம அழைச்சிட்டு வர்றதுக்காக எங்கள்கிட்ட சொல்லியிருக்கார் ராஜா அப்படின்னு சொல்ல, மந்திரிகள் எல்லாம் உங்களுடைய மந்திரிகள் மகர்ஷிகள் நீங்கள் உங்களை மட்டும் கிடையாது இந்த அயோத்தியா ஒரே அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கா. மகர்ஷிகள் எல்லாரையும் கூட்டிட்டு வரணும் சொன்னதும் அந்த தசரத ராஜாக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வசிஷ்டரே சொல்லிட்டாரே ஆஹா குருவோடைய பரிபூர்ண அனுகிரகம், ராஜாவே வந்து இப்படி வீரியத்தை காட்டி தன்னுடைய ராமரை வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு இல்லையோ பரம சந்தோஷம். ஆஹா சந்தோஷம் இப்ப ஏற்பட்ட பாக்கியமா அப்படின்னு தசரத மகாராஜா சந்தோஷமா இருந்துட்டு அப்படியே ஆகட்டும் இன்னைக்கு இங்க தங்கி நாளைக்கு நிச்சயமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்றார். மந்திரினோ பாடமித்யாஹு சஹசர்வை மகர்ஷி பீம் படுத்துக்கோங்கோ நல்லா சாப்பிடுங்கோ நாளைக்கு நிச்சயமாக நாளைக்கு யாத்ரா இது நாளைக்கு யாத்திரை பண்ணலாம் அப்படின்னு கல்பனை பண்ணினாராம். மந்திரினத்து நரேந்திரேன ராத்திரிம் பரமசத்கிருதாக ஊஷுகு பிரமுதிதா சர்வே குணை சர்வை சமன்விதாக. அந்த தூதர்கள் வந்ததுக்கு அவளுக்கு இவர்களுடைய பதில் ரொம்ப க்ரூஷியல் அல்லவோ. ஏன்னா இவர் இல்லையே சொல்லிட்டா இது எப்படி நம்ம ஜனக மகாராஜாட்ட போய் சொல்றது அப்படின்னு பயங்கர தபிச்சுட்டு இருந்தா. ஆனா தசரத மகாராஜாக்கு சந்தோஷம் ஏற்பட்டது இந்த செய்தி கேட்டதும். ஆஹா நம்ம வந்த காரியம் பரிபூர்ணமாச்சு அப்படின்னு அவளும் பரம சந்தோஷம் பரம திருப்தி அடைஞ்சா. அன்னைக்கு ராத்திரி அழகான சுப அந்த சுப செய்தி கேட்டு சந்தோஷம் அடைஞ்ச மந்திரிகள் எல்லாரும் நல்லா சத்காரம் பண்ணினான். ஏன்னா தசரத ராஜா இதுக்கும் குறைவே வைக்க மாட்டாராம், யாரு வந்தாலும் நல்லா மிஷ்டான போஜனம் கொடுத்து சௌக்கியமா வச்சுக்கிறான். அதே மாதிரி இந்த தூதர்களை மந்திரிகள் எல்லாரையும் மகாராஜாவால நல்லா சத்காரம் பண்ணப்பட்டு எல்லா வஸ்துக்களும் சர்வை சமன்விதாக உபச்சாரம் பண்ணப்பட்டு எல்லா வஸ்துக்களாலையும் உபச்சாரம் பண்ணப்பட்டு அன்னைக்கு ராத்திரி ஊஷுகூன் அந்த ராத்திரி கழித்தார் அப்படின்னு சொல்லி அந்த சர்க்கம் பூர்த்தி. இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே பாலகாண்டே அஷ்டசஷ்டிதம சர்கஹ ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. மேற்கொண்டு தசரதருடைய தசரதர் ராஜா மிதிலா மிதிலாக்கு எழுந்தருளக்கூடின அற்புதமான அத்தியாயம். ததோ ராத்ரியாம் வ்யதீதாயாம் சோபாத்யாய சபாந்தவா ராஜா தசரதோ ஹிருஷ்டஹ சுமந்திரமிதம் அப்ரவீத். ராத்திரி முடிஞ்சு பகல் வந்துடுத்தான். உபாத்தியாயம் சகிதம் பந்துஜன சகிதமா எல்லாரையும் கூட்டிண்டு சந்தோஷமாக தசரத ராஜா சுமந்திரரையும் கூட்டிண்டு சுமந்திரர் அழைச்சுண்டு சொல்ற, அத்ய சர்வே தனாத்யக்ஷா தனமாதாய புஷ்கலம் இப்பவே பண்டாராத்யக்ஷர்கள் எல்லாரும் எல்லா ஆபரணங்களையும் எடுத்துண்டு வேண்டவடி பணங்கள் எல்லாம் தனம் அல்லவா, என்னெல்லாம் தனம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துண்டு அவளுடைய கிருத்தியங்களை ஸ்ரத்தையா பண்ணிண்டு யாத்திரை தொடங்கட்டும். ஒரு கல்யாணத்துக்காக அல்லவோ போறா, அதனால இந்த தனாத்யக்ஷாக தனத்தை காப்பாத்துறவா எல்லாரையும் கூட்டின்னு வந்து எல்லா ஆபரணங்கள் தனங்கள் எல்லாம் சேகரம் பண்ணிட்டு அங்கோ கிளம்பலாம் அப்படின்னு யாரு சுமந்திரர்கிட்ட சொல்றார் தசரத மகாராஜா. சதுரங்க பலம் சாபி சீக்கிரம் நிர்யாது சர்வசஹா மமாத்யா சமகலமகாலம் சயான யுக்யமனுத்தமம். பல்லக்கு தேரு போன்ற விஷயங்கள் எல்லாம் சதுரங்க சைன்யத்தோட கூட்டிண்டு இது இப்பவே நடக்கட்டும், என்னுடைய ஆத்மி இப்பவே நடக்கணும் அப்படின்னு தசரத மகாராஜா சொல்றார். அப்போ ஒருத்தரோ ரெண்டோ பேரும் எல்லாம் லட்சக்கணக்கில் ஆள்கார் அயோத்தியால இருந்து புறப்படுறார்கள். வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலி ரத காஷ்யபஹ மார்க்கண்டேய சுதீர்காயுஹும் ரிஷிஹ காத்யாயனஸ்ததாம். இந்த பிராமணோத்தமர்களான வசிஷ்ட மகர்ஷி, வாமதேவ மகர்ஷி, ஜாபாலி மகர்ஷி, காஷ்யம் மகர்ஷி, தீர்காயசு இருக்கக்கூடிய மார்க்கண்டேய மகர்ஷி, காத்யாயனி மகர்ஷி எல்லாரும் முன்னாடி யாத்திரை பண்ணட்டும், நாங்கள் பின்னாடி வரோம் அப்படிங்கிற மாதிரி தூதர்கள் கைய கூப்பிண்டு கால விளம்பம் பண்றார் அல்லவா. காலாத்தியே சிந்தனம் போஜ யோஜயஸ்வ, எல்லாரும் அந்த ரதத்துல ஏறிண்டு சௌக்கியமா சஞ்சாரம் பண்றா. முன்னாடி அந்த ரிஷிகள் எல்லாம் போறா, பின்னாடி இந்த தூதர்கள், மேலும் இந்த தசரத மகாராஜா. சூரிய பகவான் ஆட்டமா மகா தேஜஸ்வியான ரகுநந்தனமான அந்த தசரத மகாராஜா இப்படி சொல்லி ரதம் புறப்படட்டும் அப்படின்னு சொல்லி ரதத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்தாராம். வசனாத்து நரேந்திரஸ்ய ரிஷிகளை கூட்டிந்து யாத்திரை புறப்பட்ட மகாராஜா ராஜகல்பனைபடி எல்லாரும் சதுரங்க சேனமும் பின்னாடி தசரத மகாராஜாவை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே வந்துதான். கத்வா சதுரஹம் மார்க்கம் விவேகான ராஜா து ஜனக ஸ்ரீமான் சுத்வா பூஜாம கல்பயது. நாலு நாள் ஆச்சா, சதுரஹம் தத்வா நாலு நாள் ஆச்சு. லாஸ்ட்ல எங்க வந்துட்டாராம், விதேகான் அப்யுபேயிவான், விதேக ராஜ்யத்துக்கு ஜனக மகாராஜா வந்துட்டார். ஸ்ரீமானான ஜனக மகாராஜா, ஜனக மகாராஜாவுடைய கோட்டையிலேயோ விதேக ராஜ்யம். தசரத மகாராஜா வந்ததும், தசரத மகாராஜா வந்துட்டார் அப்படிங்கிற அந்த சங்கதியை கேட்டதும் அதிதி பூஜைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சஜ்ஜமாக்கினாராம். ஏன்னா அவர் பேர்பட்டவர் தசரத சக்கரவர்த்தி. ஜனக மகாராஜா சாதா அந்த மிதிலா தேசத்துக்கு அதிபன் அவ்வளவுதான். ஆனா தசரதர் வந்து சக்கரவர்த்தி, அவ சக்கரவர்த்தி வராரே தன்னுடைய ராஜ்யத்துக்கு, மிதிலா ராஜ்யத்துக்கு அப்படின்னு அவருக்கு வேண்ட அதிதி பூஜைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் படபடப்படாம சஜ்ஜம் பண்றார். ததோ ராஜா நமாசாத்ய விரதம் தசரதம் நிருபம் ஜனகோ முதிதோ ராஜா ஹர்ஷம் ச பரமம் யயௌ உவாச ச நரஸ்ரேஷ்டோ நரஸ்ரேஷ்டம் உதான்விதம். அப்போ உள்ளம் குளிர்த்த ஜனக மகாராஜா, வயோதிகனும் க்ஷத்ரியனுமா இருக்கக்கூடிய அந்த தசரத சக்கரவர்த்தி போய் சென்று பார்த்து சந்தர்ஷனம் பண்ணி சந்தோஷம் கொண்டு உடனே அதி சந்தோஷமா இருக்கக்கூடிய புருஷ சிரேஷ்ட தசரத சக்கரவர்த்திய பார்த்து யாரு சொல்றா, ஜனக மகாராஜா சொல்றார், ஸ்வாகதந்தே மகாராஜ திஷ்ட்யா ப்ராப்தோசி ராகவ புத்திரயோருபயோ ப்ரீதிம் லப்ஸ்யசே வீரிய நிர்ஜிதாம். தசரத மகாராஜா, மகாராஜா பிராப்தி அசி, ஈரேழு உலகங்கள்லயும் பாக்ய விசேஷம்தான் நீங்க இங்க வந்தது. பிரீதியோடு எங்களுக்கு எங்களுடைய சத்காரத்தை நீங்க வந்து உங்களுடைய உபச்சாரத்தை நீங்க மனசோடு ஏத்துக்கணும். உங்க ரெண்டு புத்திரர்களுடைய வீரத்தினுடைய பலமாக இந்த ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படியாக நீங்கள் வந்து எனக்கு அருள் பண்ணணும், உங்களுக்கு ஸ்வாகதம் அப்படின்னு சொல்றார். திஷ்ட்யா பிராப்தோ மகா தேஜா வசிஷ்டோ பகவான் ரிஷிஹி சஹ சர்வே த்விஜ ஸ்ரேஷ்டைஹி தேவைரிவ சத க்ரதுஹ. எல்லா தேவர்களையும் தேவர்களோட இந்திரன் எப்படி இருப்பார் இல்லவா, நிறைய எல்லா தேவர்களும் 33 கோடி தேவர்களும் டீ நின்று இருக்கார். நடுவுல இந்திரன் என்ன எப்படி ஜொலிப்பரோ அதே மாதிரி மகா தேஜஸ்வியான ரிஷியுமான வசிஷ்ட பகவான் பிராமண சிரேஷ்டர்களுடைய கூட்டத்துல உட்கார்ந்து அப்பேற்பட்ட ஜொலிக்கிறாராம் வசிஷ்ட ரிஷி. வசிஷ்ட ரிஷி வந்ததுல எங்களுக்கு பரம சந்தோஷம் அப்படின்னு சொல்றார் ஜனக மகாராஜா. திஷ்ட்யா மே நிர்ஜிதா விக்னா திஷ்ட்யா மே பூஜிதம் குலம் ராகவை சம்பந்தாத் வீரிய ஸ்லாகியர் மகாத்மபிஹி. எனக்கு இதுவரை இருக்கக்கூடிய உண்டான கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி விடுத்து, விக்னாஹா எல்லா விக்னங்களும் நீங்கி விடுத்து நம்ம சந்தோஷமா இருக்கேன். இது எங்களுடைய பாக்கியம் தான். திஷ்ட்யா, திஷ்ட்யானா எங்களுடைய பாக்ய விசேஷம்தான். வீரிய ஸ்லாகைஹி, வீரியத்தால ரொம்ப ஸ்லாகியம் போன்ற மகாத்மாக்களான ராகவர்கள் இந்த பந்துத்வம் நம்மளுக்கு ஒரு பந்துத்வம் கிடைச்சிருக்கு. சம்பந்தாத், எப்பேற்பட்ட சம்பந்தம், அதாவது பொதுவா வாழ்க்கையில சம்பந்தம் அப்படிங்கறதே பெரிய விஷயம். நம்ம யாரு கூட வந்து பந்துத்வம் வச்சுக்கிறோம், யாரு கூட நம்ம பழகிறோம், யாரு கூட நண்பர்களா வச்சுக்கிறோம் அப்படிங்கறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அதுதான் நம்மளுடைய ஜீவிதத்தை வாழ்க்கையை குறிக்கிறது. நம்ம எந்த பாதையில போனோம் அதுக்காக தான் நான் எப்பவுமே துஸ்ஸங்கம் வேண்டாம், சத்சங்கத்திலேயே இருக்கணும்னு சொல்றது. ஏன்னா சத்சங்கத்தை விட்டு ஒரு கால் அந்த பக்கம் வச்சுட்டோம்னா சட்டுன்னு நம்மள மாய பிடிச்சுடும், அச்சோ இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் எந்த நாமம் சொன்னா என்ன பிரயோஜனம் கிடைக்க போறது, எதுவும் கிடைக்க போறது இல்லையா அப்படிங்கிற துர்புத்தி ஏற்பட்டுடுமா. அதனால துர்புத்தி வராம இருக்க சத்சங்கம் தான். நல்ல வாழ்க்கையே பேசினோம்னா நல்லதே நம்மளுக்கு வரும். கெட்ட வாழ்க்கை, இப்போ ஒரு நல்ல மனுஷன் வந்து ஒரு கொள்ளை சங்கத்துல போய் படுறான் அப்படின்னா அவனுக்கும் கொள்ளை தானே தோணும். அது எல்லாருமே தனக்கு கண்ணுக்கு நேரா அவாதான் இருக்கா, காதல அவளோட பேசினாங்கிறது பக்கத்துலயும் அவாதான் இருக்கா அப்படிங்கறத எல்லாமே அந்த துஷ்சங்கம் அல்லவா, அதனால துஷ்ட சித்தம் ஆயிடும். அப்ப நம்ம ஜாகிரதையா இருந்துக்கணும், நல்ல சங்கத்திலே இருக்கணும். அந்த சங்கம் எப்பேற்பட்ட பந்துத்வமா இருக்கணும். இப்போ பகவான் ராமர் குஹனை பார்த்து ஆத்ம சகா அப்படிங்கிறா, ஆத்ம சமஸ்தகா அப்படின்னு குஹனை பார்த்து சொல்ற. அப்படின்னா என்ன, நீ வந்து ஆத்ம சகா ஆக்கும்பா அப்படிங்கிறார். அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு பந்துத்வம் ஒரு ஒரு பேரு போட்டிருப்போம், அண்ணா தம்பி அம்மா அப்பா அப்படிங்கிறது இருப்போம். அதெல்லாம் எப்பேற்பட்டது அப்படிங்கறது சேர்த்து வைக்கிறது எல்லாம் பகவத் கிருபை. நல்ல சஜ்ஜனங்கள், நல்ல ஒரு குரு, நல்ல ஒரு ஆத்மீயத்துல நண்பனா கிடைக்கிறது, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஆத்மீய சம்பந்தமா கிடைக்கக்கூடியது பெரும்பாகியம், அது பகவானுடைய ஆசீர்வாதத்தாலதான் முடியும். அப்போ அதேதான் இந்த ஜனக மகாராஜாவும் சொல்றார். இந்த பந்துத்வம், அப்பேற்பட்ட பந்துத்வம் எதனால வந்தது, ராமருடைய மகாத்மாக்களான அந்த ராம லக்ஷ்மணர்களுடைய வீரியத்தால ஏற்பட்ட இந்த பந்துத்வத்தினால. மே குலம் பூஜிதம் திஷ்டியா, என்னுடைய குலமே பெருமை வாய்ந்திருக்கு, பெருமை ஏறி எடுத்து. ஏன்னா ஜனக மகாராஜாவுடைய புத்திரி சீதாதேவி ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கு விவாகம் பண்ணி வைத்தார்னு சொன்னாலே பெருமை இல்லவோ ஜனக மகாராஜாக்கு. அப்படி சொல்றார், என்னுடைய குலமே விருத்தியாச்சு சுவாமி அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு புண்ணிய பலம் தான், ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கும், அதனுடைய பலன் தான் இப்பேற்பட்ட பந்தம் கிடைச்சிருக்கு. ಶ್ವಃ ಪ್ರಭಾತೆ ನರಶ್ರೇಷ್ಠ ನಿವರ್ತಯಿತುಮರ್ಹಸಿ ಯಜ್ಞಸ್ಯಾಂತೆ ನರಶ್ರೇಷ್ಠ ವಿವಾಹ ಮೃಷಿ ಸತ್ತಮೈಹಿ. ಹೇ ನರೋತ್ತಮ, ನಾಳೆಕ್ಕೆ ಕಾರ್ತಾಲ ಋಷಿವರ್ಯರುಗಳೆಲ್ಲ ಕೂಟಿಂಡು ಯಾಗಂ ಅವಸಾನಂ ನಾಳೆಕ್ಕೆ. ನಾಳೆಕ್ಕೆ ಯಾಗ ಪೂರ್ತಿ, ಅದು ಮುಡಿಚದಕ್ಕೆ ಅಪ್ಪುರಂ ನರಶ್ರೇಷ್ಠ ಪುರುಷಶ್ರೇಷ್ಠ ನಮ್ಮಳುಡೆಯ ವಿವಾಹಂ ನಿವರ್ತಯಿತುಂ ಅರ್ಹಸಿ. ವಿವಾಹ ಮಹೋತ್ಸವತ್ತೈ ತುವಂಗಿ வைப்போம் அப்படின்னு உங்களுடைய அர்ஹசீம் அப்படின்னா உங்களுடைய திருமனசு இருக்கணும், திருவுள்ளம் கனியணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மனசு வைக்கணும். இந்த யாகம் நாளைக்கு பூர்த்தியானதும் அடுத்த நாளைக்கு விவாக மகோத்சவத்தை துவங்கலாம் அப்படின்னு நீங்களும் அருள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தஸ்ய தத்வஜனம் ஷுத்வா ரிஷி மத்யே நராதிபஹ வாக்கியம் வாக்கியவிதாம் ஸ்ரேஷ்டஹ ப்ரத்யுவாச மஹி பதிம். ரிஷிகள் நடுவுல வச்சுட்டு இவர் இந்த பேச்சு சொன்னாரே இல்லையோ, இதை கேட்டுட்டு சக்கரவர்த்தி யாரு தசரத சக்கரவர்த்தி ராஜாட்ட சொல்றார். பிரதிக்ரஹோ தாத்ருவசஹ ஸ்ருதமே தன்மயா புரா யதா வக்ஷ்யதி தர்மஜ்ஞ தத்கரிஷ்யாமஹே வயம். நீங்க சொன்னது வாஸ்தவம் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரதிக்ரஹா தாத்ருவசஹா, நீங்க கொடுப்பவர், நான் வாங்கிக்கிறவர் இல்லவா. எப்பவுமே ஒரு தானம் ஏதாவது வாங்கணும்னா வாங்குறவாளுடைய சௌகரியம் பார்த்துட்டா கொடுப்பா கிடையாது இல்லவா, கொடுக்கறவாளோட சௌகரியம் பார்த்து வாங்குறவா வந்துக்கணும் கரெக்டா. அதே மாதிரி சொல்றா தசரத சக்கரவர்த்தி, நீங்கள் உங்களுடைய பொண்ணை கொடுப்பவர், கொடுக்கிற ஸ்தானத்துல நீங்க இருக்கேன், அதை வாங்கிக்கிற ஸ்தானத்துல நான் இருக்கேன். அதனால தாத்ருவசா, உங்களுடைய என்ன இஷ்டமோ உங்களுக்கு எது தோணுறதோ அப்படியே நடக்கட்டும், நாங்கள் அதுபடி நடந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் தர்மஜ்யா நீங்கள் என்ன சொல்றேளோ அது நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன், கரிஷ்யாமஹே நான் அது பண்றேன் அப்படின்னு சொன்னது. தர்மிஷ்டம் சயசத்யம் சவச்சனம் சத்யவாதினஹ ஸ்ருத்வா விதேஹாதிபதி பரம் விஸ்மயமாகதஹ. அவருக்கு ஆச்சரியம் எடுத்து விதேகராஜாக்கு ஜனக மகாராஜாக்கு, ஏன்னா இப்பேற்பட்ட சக்கரவர்த்தி தன்னுடைய கௌரவம் காட்டிக்காமல் எங்களை கௌரவப்படுத்துற மாதிரி ரொம்ப மரியாதை பண்ற மாதிரி சத்தியவாதினா சத்தியத்தையே சொல்லக்கூடிய தர்மிஷ்டனா இருக்கக்கூடியவர் யசஸ்வி கீர்த்திகரமா இருக்கக்கூடிய வார்த்தையை சொல்லி எங்களை பெருமைப்படுத்திட்டாரே, ஆஹா ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு அவர் மெய்மறந்து போறார். ததசர்வே முனிகணாக பரஸ்பர சமாகமே ஹர்ஷேணாஹதா இத்தாஹா தாம் நிஷாம் அவசன் சுகம். அப்போ ரிஷிகணங்கள் எல்லாரும் அங்க இருக்கக்கூடிய ரிஷிகணங்கள் எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சார்கள். ஆஹா ஆஹா அப்படின்னு சந்தோஷத்தோடு அவ ஸ்ரீராமச்சந்திரவும் பிரபுவும் ஸ்ரீ சீதாதேவியும் பத்தி பேசியே அப்படியே சுகமா அந்த ராத்திரியை கழித்தார். ராஜா தராகவ புத்திரவும் சாமிய பரிஹர்ஷிதா உவாச பரம பிரீதோ ஜனகேனாபி பூஜிதா. புத்திரான ஸ்ரீ ராமலக்ஷ்மணரை பார்த்து மனம் குளிர்ந்த மகாராஜா ஜனகராஜாவால சத்காரம் ஏற்பட்டு சந்தோஷமா அவ மூணு பேரும் சௌக்கியமா அங்க அன்னைக்கு ராத்திரி கழித்தார். ஜனகோபி மகா தேஜா கிரியாம் தர்மேண தத்வவித் யஜ்ஞஸ்யதுதாபியாம் ச கிருத்வா ராத்திரி முவாச. மகா தேஜஸ்வியான சர்வசாஸ்திரத்திலையும் விதக்தனான ஜனக மகாராஜா யாகத்துக்கு வேண்டி புத்திரிமார்கள் எல்லாம் கூட்டிந்து சாஸ்திரோக்தமான காரியத்தை அன்னைக்கு ராத்திரி பண்ணி தீர்த்தார். ததோ முனீனாம் ச நராதிபானாம் விசிருஜ்ய சங்கான் ஜனகோ மகாத்மனாம் தத்யக்ஞவாடம் விதிவத் பிரவிஷ்ய வாசராத்திரிம் பலசூதன பிரியா. அதுக்கப்புறம் இந்திரனுடைய நண்பனான ஜனக மகாராஜா மகாத்மாக்கள் மகாரிஷிகள் ராஜாக்கள் எல்லாம் யாத்திரை அனுப்பினதுக்கு அப்புறம் அந்த யாகசாலையில சாஸ்திர விதிப்படி அந்த ஜனக மகாராஜா அன்னைக்கு ராத்திரி கழித்தார் என்று சொல்லி அந்த சர்க்கம் பூர்த்தி. ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவே பாலகாண்டே ஏகோனசப்தி சப்ததிரிமத்சர்க ஜானகீ காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய. மேலும் 70வது சர்க்கம். அடுத்த நாளைக்கு கார்த்தால மகர்ஷிகள் எல்லாரையும் கூட்டிண்டு கிருத்த கர்மா வாக்கியஜ்ஞஹ ஜனகா புரோஹிதம் சதானந்தம் வாக்கியமுவாச. யஜ்ஞம் சமாப்தி ஆயிட்டுது, நன்கு யாகம் முடிஞ்சது. வாக்கிய விசாரதனான ஜனக மகாராஜா புரோஹிதனான சதானந்தத்தை சொன்னாராம். என்ன சொன்னார், भ्राता मम महातेजा वीर्यवानटिधार्मिकः कुशध्वजैरिख्यातः वैमध्यवसच्छुभाम् மகாதேஜஸ்வியான வீரியசாலியான அதிதர்மிஷ்டனான குஷத்வஜன் அப்படிங்கிற என்னுடைய மம பிராதா என்னுடைய தம்பி புண்ணியத்தை அட்டமா சகலவித அபீஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய புஷ்பக விமானம் மாதிரி மங்களகரமான சாங்காஷ்யா சாங்காஷ்யாம் புரீம் இக்ஷுமதீம் நதியும் பிபன் அத்தியவசத் சாங்காஷ்யா அப்படிங்கிற நகரத்துல புரியல இக்ஷுமதி நதி ஜலத்துல பானம் பண்ணிட்டு வசிச்சுண்டு வரார் அப்படின்னு அந்த குஷத்வஜனை பத்தி சொல்றார். தமஹம் திரஷ்டும் இச்சாமி யஜ்ஞகோப்தா தமே மதஹம் பிரீதிம் சோபி மகா தேஜா இமாம் போக்தா மயா சக மகா தேஜஸ்யான் அவன் சிவகிருத்தியத்தை இல்லாம இருக்கிறது அவன் இந்த இந்த நல்ல வேளையில ரொம்ப யோக்கியதை இருக்கக்கூடவன். நான் இந்த நடத்தக்கூடிய விவாக உற்சவத்துல அவனும் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏவ முக்த்வா துவஜனே சதானந்தஸ்ய சந்நிதௌ ஆகதா கேஜித் அவ்யக்ரா ஜனகஸ்தான் சமாதிஷத் சதானந்தையுடைய சதானந்தருடைய சந்நிதியில வைத்து இப்படி சொன்னதும் அங்கேயே முகத்தை காணித்து ஜனக மகாராஜா அவர்கிட்ட கல்பனை பண்ற. சாசனாத்து நரேந்திரஸ்ய பிரயுஷீகிரவாஜிபிஹி சமானேதும் நரவியாகம் விஷ்ணுவிந்திராஜ்ஞயாயதா இந்திராஜ்ஞை மாதிரி இந்திரன் ஒரு கட்டளை போட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஜனகன் இங்க கட்டளை போடுற. இந்த விஷயத்துல மகாராஜ்ஞையால வேகம் குட்டிண்டுவாங்கோ அவரை புண்ணியாத்மாவான நரசிரேஷ்டனான குஷத்வஜனை வேகம் குட்டிண்டு வாங்கோ அப்படின்னு அனுப்பி வச்சாராம். சாங்காஷ்யாந்தே சமாகத்ய ததிருஷ்ச குஷத்வஜம் ந்யவேதன் ந்யவேதயன் யதாவிருத்தம் ஜனகஸ்ய ச விசிந்திதம். சாங்காஷ்யா அப்படிங்கிற புரியல அவர் இருக்கார் அங்க போய் குஷத்வஜ மகாராஜாவை பார்த்து ஜனக மகாராஜா எப்படி சொன்னார் குட்டினவரை சொன்னார் மன்னவா குஷத்வஜா நீங்கள் அதிபலா பலசாலிகளா இருக்கக்கூட தூத சிரேஷ்டர்கள் எல்லாம் அங்க வந்து அந்த குஷத்வஜ ராஜாட்ட சொன்னாராம். அந்த விருத்தாந்தத்தை எல்லாம் கேட்டுவிட்டு கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு குஷத்வஜ மகாராஜா பதில் சொல்லி கூட்டிட்டு வந்தாராம். ஜனக மகாராஜாவை பார்த்தார் தர்மிஷ்டனான அந்த குஷத்வஜ மகாராஜா. சோபிவாத்யசதானந்தம் ராஜானம் சாபி தார்மிகம் ராஜாஹம் பரமம் திவ்யம் ஆசனம் சாத்தியரோகத. அப்போ அவர் வந்ததும் சதானந்த மகர்ஷி தர்மசீலனான மகாராஜாவை நமஸ்காரம் பண்ணி ராஜ்யயோக்கியமான உத்தமமான திவ்ய சிம்ஹாசனத்துல உட்கார்ந்தார். அவரை நமஸ்காரம் பண்ணி உட்கார்ந்தாராம். உபவிஷ்டாவு பௌதௌ தூ பிராதராவமிதௌ ஜசௌ அளவற்ற தேஜஸ்விகளும் வீரர்களுமான அந்த ரெண்டு சகோதரர்களை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் மந்திரி முக்கியனான சுதாமன் அப்படிங்கிறவர் சொன்னாராம். கச்ச மந்திரிபதே சீக்கிரம் இக்ஷ்வாகுமமிதௌஜசம் ஆத்மஜௌ சக துர்தர்ஷம் ஆனயஸ்ஸத மந்திரினம். ஹே மந்திரி முக்கியா இப்பவே நீங்கள் நிஸ்தல தேஜஸ்வியா இருக்கக்கூடிய தசரத சக்கரவர்த்தி அவரையும் மந்திரி சகிதமா எல்லாரையும் புத்திரர்களையும் கூட்டிண்டு வந்து இங்க வாங்கோ வேகம் கூட்டிண்டு வாங்கோ என்று சொல்றார். அதாவது தசரத சக்கரவர்த்தி மந்திரி சகிதமா புத்திரர்களையும் கூட்டிண்டு வாங்கோ என்று சொல்லி ஔபகாரியம் சகத்வா தூரகுணாம் குலவர்தனம் அவர் அதேபடி கூட்டிட்டு வந்தாராம். கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி சொல்றார் இப்படி கூட்டிட்டு வர சொன்னார் அப்படின்னு. கண்டிப்பா அவர் வரேன்னு சொல்லி அவளும் வந்தார். அப்படி எல்லாரும் உட்கார்ந்துருக்கா. உபாத்தியாயர்கள் புரோஹிதர்கள் கூட்டு எல்லா மந்திரிகளும் ரிஷிகணங்களும் எல்லாரும் உட்கார்ந்துருக்கா. அப்ப என்னாச்சு மகாராஜா எழுந்தருளி இருக்கார். ராஜா ச ஜனக ஸ்ரீமான் ராஜராஜம் சானுஜ பிரத்யுத்கம்ய பிரஹிருஷ்டாத்மா பிரவேஷ்ய கிரகமர்ஹயத். இது வந்து என்னதான் சங்கல்பம் பண்ணிக்கிறது இல்லவா அந்த அந்த சீதாதேவியை ராமச்சந்திர பிரபுவுக்கு கொடுக்கறேன். எப்படி இப்படி சும்மா சொன்னா போதுமா? ராமர் எந்த வம்சத்துல வந்திருக்கார், சீதா விராட்டி எந்த வம்சத்துல வந்திருக்கார் அதெல்லாம் அந்த சொல்லண்டாமோ? அது சொல்ல தொடங்குறாராம் ஸ்ரீமானான ஜனக மகாராஜா பரமானந்தமா சக்கரவர்த்திட்ட பூஜை பண்ணி அவரை நன்னா சுத்காரம் பண்றார். என்னோட்டு விதிதம் தே மகாராஜ இக்ஷ்வாகு குல தெய்வதம் வக்தா சர்வேஷு கிருத்தியேஷு வசிஷ்டோ பகவான் ரிஷி. அப்ப அவர் சொல்றார், மகாராஜா மகர்ஷியான வசிஷ்ட பகவான் தான் இக்ஷ்வாகு குலத்துக்கே தெய்வம். அதனால நான் சொல்றது அவ்வளவு பெருமை கிடையாது, எனக்கு சார்பா வசிஷ்ட முனிவரே சொல்லுவார், அவர்தான் தெய்வம், அவருக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிறத அவரே பேசுவார். மகர்ஷிமார் எல்லாரும் சேர்ந்து இந்த தர்ம ஆத்மாவான வசிஷ்ட பகவானே எங்களுடைய வம்சத்தை பத்தி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வசிஷ்ட பகவானே எழுந்தார். கண்டிப்பா நான் சொல்றேன் என்று சொல்லி விஸ்வாமித்ர முனிவருடைய அனுமதியோட வம்ச பரம்பரையை சொல்றார். யாரோட? தசரத சக்கரவர்த்தியோட வம்ச பரம்பரையை வசிஷ்ட பகவான் சொல்றார். எப்பேற்பட்ட பரம்பரைன்னு பாக்கிறோம். ஏமமுக்த்வா நரஸ்ரேஷ்ட ராஜ்யாம் மத்தியே மகாத்மனாம் தூஷ்ணீம் பூதே தசரதே வசிஷ்டோ பகவான் ரிஷி. ராஜாக்கள் மகாத்மாக்கள் நடுவுல புருஷ சிரேஷ்டனான தசரத மகாராஜா எப்படி சொன்னதும் அவர் வந்து வசிஷ்ட பகவான் சொல்ல தொடங்கினாராம். அவ்யக்த பிரபவோ பிரம்மா சாஸ்வதோ நித்ய அவ்யய தஸ்மான் மரீச்சி சஞ்சக்ஞே மரீச்சே காஷ்யப சுதஹ. பிரம்மா சாஸ்வதனா இருக்கக்கூடியவர் பிரம்மா அல்லவா? அந்த பிரம்மாட்டேந்து கால கிரம தோஷ ரஹிதனான பிரம்மா அவர்கிட்டேந்து மரீச்சி பிறந்தார். மரீச்சியுடைய புத்திரன் காஷ்யபன். பிவஸ்வான் காஷ்யப காஷ்யபா ஜக்ஞே. மனுர்வைவஸ்வத ஸ்மிருதா. காஷ்யபர்கிட்டேந்து சூரிய பகவான் பிறந்தார். சூரிய புத்திரர்கிட்டேந்து மனு பிறந்தார். மனுட்டேந்து இக்ஷ்வாகு பிறந்தார் அப்படின்னு சொல்லி தமிக்ஷ்வாகு மயோத்யாயாம் ராஜானம் வித்தி பூர்வகம் இக்ஷ்வாகோஸ்து சுத ஸ்ரீமான் குக்ஷிரித்யேவ விஸ்ருதா. அந்த இக்ஷ்வாகுடைய அயோத்தியாதான், அயோத்தியான முதல் ராஜா யாருன்னா இக்ஷ்வாகு தான். அந்த இக்ஷ்வாகுட்டேந்து தான் ஸ்ரீமான் அப்படிங்கிற லோக பிரசித்தியான இக்ஷ்வாகுடைய புத்திரன் பிறந்தார். குக்ஷி அப்படிங்கிறவர் இக்ஷ்வாகுடைய புத்திரன். குக்ஷே ரதாத்மஜ ஸ்ரீமான் விகுக்ஷிருத பத்யத விகுக்ஷேஸ்து மகாதேஜ பான புத்திர பிரதாபவான். அதுக்கப்புறம் குக்ஷிக்கு ஒரு புத்திரன் உண்டானாராம். அவருடைய பெயர் விகுக்ஷி அப்படின்னு பெயர். அவருக்கு ஒரு புத்திரன் பானன் அப்படிங்கிற பெயர். பானஸ்யது மகாதேஜ அனரண்ய பிரதாபவான் அனரண்யாத் பிரதர்ஜக்ஞே த்ரிஷங்கஸ்து த்ரிஷங்குஸ்தே பிரதோசுதஹ மகாதேஜஸ்வியான. அந்த அனரண்யன் அப்படிங்கிறவருக்கு, அதாவது பானனுடைய புத்திரன் அனரண்யன், அந்த அனரண்யனுக்கு ஒரு புத்திரன் பிறந்தார் பிருது. அந்த பிருத்துவோடைய புத்திரன் தான் த்ரிஷங்கு. நம்ம த்ரிஷங்கு மகாராஜாவுடைய சரித்திரத்தை நல்லா கேட்டோமே விஸ்தாரமா. அந்த த்ரிஷங்கு பிருத்துவோடைய புத்திரர் தானா? மேலும் த்ரிஷங்குரோ த்ரிஷங்கோரபவத் புத்திரோ துந்துமாரோ மகாயசாக துந்துமாரா மகா தேஜோ யுவனாஸ்வோ மகாரதா. த்ரிஷங்குக்கு அதிகீர்த்திமானான துந்துமாரன் அப்படிங்கிற புத்திரன் பிறந்தார். துந்துமாரனுக்கு மகாவீரனான யுவனாஸ்வன் அப்படிங்கிற புத்திரன் பிறந்தாராம். அவருக்கு அந்த யுவனாஸ்வனுக்கு மாந்தாதா அப்படிங்கிற ஒரு புத்திரன் பிறந்தார். மாந்தாதுஸ்து சுத ஸ்ரீமான் சுசந்திருதபத்யத சுசந்தோர விபுத்ரௌ த்வௌ த்ருவசந்தி பிரதேனஜித. மாந்தாதாக்கு ஸ்ரீமானான சுசந்தி அப்படிங்கிற புத்திரன் உண்டானார். அந்த த்ருவசந்திக்கு பிரசேனஜித் அப்படிங்கிற ரெண்டு பேரும் சுசந்தி உடைய புத்திரர்களாக வந்த, அதாவது ரெண்டு குழந்தைகளாம் யாருக்கு? சுசந்தி அப்படிங்கிறவருக்கு த்ருவசந்தி பிரசேனஜித் அப்படின்னு ரெண்டு குழந்தைகள் ரெண்டு புத்திரர்கள் பிறந்தார்கள். யசஸ்வி த்ருவசந்தே சு பரதோ நாம நாமத பரதாத்து மகாதேஜாதிதோ நாம ஜாதவான். பிரசித்தி பெற்ற அந்த பரதன் துருவசந்திரையுடைய புத்திரன் மகா தேஜஸ்வியானவர். அந்த பரதமே உண்டாக்கினார் இல்லையோ, தபஸ் பண்ணி பரதம் உண்டாக்கினார். அந்த சூரர்கள் அந்த சமயத்துலதான் இந்த ஹைஹயர்கள் தாலஜங்கர்கள் சசிபிந்தவர்கள் வலம் அந்நிய ராஜாக்கர்கள் ஓகேவா. அவ அந்த அந்நிய ராஜாக்கள் கூட விரோதம் உண்டாகி எதிர்ப்பாகி இந்த ராஜா வந்து ஜெயித்தார். ஆனா ஏதோ காரியவசால யுத்தம் உண்டாகி அந்த ராஜா வந்து ஓடிக்கப்பட்டு விட்டார். அவரோ என்ன பண்றார், ஹிமாலயத்துல போய் வசிச்சு தபஸ் பண்றார். அங்க அந்த கால தர்மமும் பேய்வான், கால தர்மம் இல்லவா, காலம் வந்துடுத்துனா பிராணனை விட வேண்டியதானே. அப்ப அங்க தீ பிடிச்சு விடுத்து அப்படி பிராணனை விடுறார். த்வேதாஸ்ய பார்யே கர்ப்பிண்யோ பபூவுருதி ஸ்ருதிஹி ஏகா கர்ப்ப விநாசாய சபத்னி துகரம் ததௌ. அந்த காலத்துல இவருக்கு ரெண்டு பத்னிகள் இருந்தா, ரெண்டு பத்னிகளும் கர்ப்பவதிகளா இருந்தா. ஆனா இவ ரெண்டு பேரும் இந்த இளைய பத்னி இருக்காளே இல்லையோ, மூத்த பத்னிக்கு கர்ப்பம் உண்டா இருக்கு, அதனால அவள் வந்து இந்த ராஜாவை ராஜா பட்டம் அந்த குழந்தைக்கே போயிடுமே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கல்மஷ சித்தத்தினால விஷம் கொடுத்துட்டா அந்த கர்ப்பவதியா இருக்க கூட மூத்த பத்னிக்கு யாரு, சின்ன பத்னி ரெண்டாவது மனைவி கொடுத்துட்டா. அந்த அதே காலத்துல பிருகு வம்சஜனும் செவனன் அப்படிங்கிற பெயரு உடைய அந்த மகர்ஷி ஹிமாலயத்துல அங்க வந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அந்த சமயம் இப்படி நடந்திருக்கு. அப்போ மகாபாகியவதியான அவள் உத்தமனான புத்திரனை ஆசைப்படுற கூடின மூத்த மனைவி நேரா போய் அந்த தபஸ் பண்ண கூடின பிருகு வம்சஜனை நமஸ்காரம் பண்ணி சொல்றார். தமிஷிம் சாபியவாகம்ய காளிந்தி சாபியபாதயத் சதாமபியவதத்விப்ரஹ புத்ரேப்சம் புத்திர ஜன்மனி. காளிந்தி அப்படிங்கிற பெயர் அவளுக்கு மூத்த மனைவிக்கு. அவள் வந்து மகர்ஷிட்டமை நமஸ்காரம் பண்ணி எனக்கு குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன், ஆனா இப்படி விஷம் கொடுத்து விட்டா நான் என்ன பண்றது தெரியல அப்படிங்கறத அந்த புண்ணியவதியான அந்த காளிந்தியை பார்த்து அந்த மகர்ஷி சொல்றா, நீ கவலைப்படாதேமா, உனக்கு நல்ல சத்புத்திரன் பிறப்பார், ஸ்ரீமானான தேஜஸ்வியான ஒரு சத்புத்திரன் உன்னுடைய வயிற்றுல இருக்கார், அது கண்டிப்பா சஞ்சனிஷ்யதி மாசுசஹா, கவலைப்படாதே கண்டிப்பா பிறப்பான். ஏமுக்தா மகாபாகா அசிதே சொர்க்கதே சதி நிதாய சேதோ நபதௌ வித்யுல்லேகே சுப்ரபா லேகேவ சுப்ரபா. அவன் வந்து மின்னல் பிணர் மாதிரி மகாகாந்தியா இருக்கக்கூடியதும் துக்க மகன்றான சொர்க்கத்தையே அடையக்கூடியதுமான சித்த அர்ப்பணத்தாலையும் பதிவிரதையினாலையும் ராஜபுத்திரையும் பட்ட மகிஷியும் சிவன மகர்ஷியை சரணமடைஞ்ச குலஸ்திரியுமான அந்த காளிந்தி தேவி, காளிந்தி அம்மா வந்து என்ன பண்றா, இவர் சொல்லி அனுகிரகத்தினாலேயே பிரகாசம் அடைஞ்சாராம். அப்படி ஒரு புத்திரனையும் பிரசவித்தாள், பெற்றெடுத்தாள். சபத்யா சுகரஸ்தஸ்யை தத்தோ கர்ப்பஜிகாம்சயா சஹதே நகரேணைவ ஜாதஸ்ஸ சகரோபவத. கர்ப்பத்தை இல்லாம பண்ணணும் அப்படின்னு விஷம் கொடுத்தா, ஆனா அந்த விஷமே அவளுக்கு அந்த குழந்தைக்கு பூஷணம் ஆச்சா, அதனால அந்த விஷமத்தினால எடுத்த கரம் அப்படின்னா விஷம் இல்லையோ, சகரன் கர் அப்படின்னு பெயர் போட்டுட்டா அந்த குழந்தைக்கு, விஷத்தையே பூஷணமாக்கிட்டா சகரன் அப்படின்னு பெயர் போட்டானா அந்த குழந்தைக்கு. சகரஸ்யா சமஞ்சஸ்து அசமஞ்சா ததா அம்சுமான் திலீபோம் சுமத புத்ரோ திலீபஸ்ய பகீரதா. அந்த அசமஞ்சன் தான் அந்த சகர மகாராஜாவுடைய புத்திரர். சகர மகாராஜா சொன்னோமே இல்லையோ, அவருடைய புத்திரர் அசமஞ்சன். அசமஞ்சனுக்கு அம்சுமான் அப்படிங்கிறவர் உண்டானார். அம்சுமானுடைய புத்திரன் யாரு, திலீபா அம்சுமத புத்திரா. அம்சுமானுடைய புத்திரன் திலீபன். பின்ன திலீபனுடைய புத்திரன் பகீரதன் அப்படிங்கிறவர். பகீரதனுடைய புத்திரன் தான் ககுஸ்தன் அப்படிங்கிறவர். அவருக்கு ஒரு ரகு பிறந்தார். ரகோஸ்து புத்திரஸ்தேஜஸ்வி பிரவிருத்த புருஷாதக கல்மாஷபாதோப்யபவத் தஸ்மா ஜாதஸ்து சங்கணஹ. ரகுக்கு தேஜஸ்வியான ஒரு புத்திரன் பிறந்தார். ஆனா ஒரு சாபம் ஏற்பட்டது, அந்த குழந்தை ஒரு விகிருதமா ஆகணும் அப்படின்னு. அப்ப அந்த சாபத்தினாலேயே புருஷாதகா அப்படின்னா நரமாம்சம் சாப்பிடக்கூடியவனும், கல்மாஷபாதகா கருத்து காலுகள் இருக்கக்கூடியவருமான ஒரு புத்திரன் பிறந்தான். அவனுடைய பெயர் பிரவிருத்தன் அப்படின்னு அந்த ரகுக்கு பிரவிருத்தன் அப்படிங்கிற புத்திரன் பிறந்தார். அவருக்கு சங்கணன், அந்த பிரவிருத்தனுக்கு சங்கணன் அப்படிங்கிற புத்திரன் பிறந்தாராம். சுதர்சன சங்கணஸ்ய அக்னிவர்ண சுதர்சனா சீக்ரகஸ்வ அக்னிவர்ணஸ்ய சீக்ரகஸ்ய மருத சுதஹான் மரோ பிரஷு பிரசுஷ்ருகாசீத் அம்பரீஷ பிரசுஷ்ருகாத் சுதர்சனன் சங்கணன் சொன்னோமே, சங்கணனுக்கு சுதர்சனன் அப்படிங்கிற புத்திரன் பிறந்தார். சுதர்சனன் டேந்து அக்னிவர்ணன் உண்டானார். அக்னிவர்ணன் டேந்து ஷிக்ரகன் அப்படிங்கிறவர் உண்டானார். ஷிக்ரகன் டேந்து மரு அப்படிங்கிறவர் உண்டானார். மரு டேந்து பிரசுஷ்ருகன் அப்படிங்கிறவர் உண்டானாராம். லாஸ்ட்ல பிரசுஷ்ருகன் டேந்து அம்பரீஷன் உண்டானார். அம்பரீஷஸ்ய புத்ரோபூன் நகுஷ பிருத்திவீபதி நகுஷஸ்ய யயாதிஸ்து நாபாகஸ்து யயாதிஜஹ. அந்த அம்பரீஷனுடைய புத்திரன் நகுஷன் அப்படிங்கிறவர், அவர் தான் பூமண்டலத்துக்கே அதிபதியா இருந்தார். அந்த நகுஷன் அப்படிங்கிற ராஜா, அந்த நகுஷனுக்கு ஒரு புத்திரன் தானாராம் யயாதி அப்படிங்கிறவர். சாரி, நகுஷனுடைய புத்திரன் யயாதி. அதுக்கப்புறம் நாபாகா யயாதிதா, அந்த யயாதிக்கு புத்திரனா இருக்கிறவர் நாபாகன் அப்படிங்கிறவர். நாபாகஸ்ய நாபாகஸ்ய அஜஹா பபூவ, நாபாகனுடைய புத்திரன் அஜன் பிறந்தானாம். அஜமகாராஜா சொல்றோமே, அந்த அஜமகாராஜாக்கு தான் தசரதா அபவத். அந்த அஜமகாராஜாவுடைய புத்திரன் தான்ப்பா தசரத மகாராஜா. அந்த அஸ்மாத் தசரதா பிராதரௌ ராம லக்ஷ்மணௌ ஜாதௌ, அந்த தசரத மகாராஜா டேந்துதான் இந்த அண்ணா தம்பிகளான ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்கள் பிறந்தார் அப்படின்னு ராமலக்ஷ்மணருடைய பரியந்தம் வரைக்கும் அவருடைய வம்சத்தை, யாரோட தசரத ராஜாவுடைய ராமருடைய வம்சத்தை பூரா சொல்லிட்டு வந்தார் வசிஷ்ட முனிவர். ஆதிவம்ச விசுத்தானாம் ராஜ்யாம் பரமதர்மிணாம் இக்ஷ்வாகுகுலஜாதானாம் வீதானாம் சத்யவாதினாம் ராமலக்ஷ்மணயோரஸ்தே த்வத்சுதே வரயே நிருபம் சதுஷாப்யாம் நரஸ்ரேஷ்ட சதுஷே தாதுமர்ஹசி. ராஜாக்களான முதல்லேந்தே இருக்கக்கூடியது அதிதர்மிஷ்டர்களான சூரர்களான சத்தியசந்தர்களான இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவர்களான ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்கள், ராஜா இவ ரெண்டு புத்திரர்கள் இருந்தா இவாளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு வரையே வரையே சுத்தே வரையே. உன்னுடைய ரெண்டு புத்திரிகள் சீதா பிராட்டி, அந்த ரெண்டு புத்திரிகளையும் வரிக்கிறதுக்கு நாங்கள் ஆசைப்படுறோம், நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு. ததுஷேதாதுமர் ஹசி, நீங்கள் உங்களுடைய புத்திரிகளை கொடுக்கறதுக்காக உங்களுடைய மனசும் கல்யாணம் உங்களுடைய மனசும் வைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வசிஷ்ட முனிவர் என்ன பண்ணினாராம், அந்த தசரத மகாராஜாவுடைய வம்சத்தை சொல்லி பூர்த்தி பண்ணினார் அப்படிங்கறது வரைக்கும் இந்த சர்க்கம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே பாலகாண்டே சப்ததிதம சர்க்க ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. மேலும் இது வந்து ராமருடைய சைடு கேட்டாச்சு, மேலும் சீதா பிராட்டியுடைய சைடுலவா ஜனக வம்ச பரம்பரையை சொல்லக்கூடியது நாளைக்கு அனுபவிக்கலாம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகீன் மகிஷாஹ கோபிராமணேபிய சுபமத்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வர்ஷது பர்ஜன்யஹ பிருத்வீ சஸ்ய ஜாதினி வேஷோயம் க்ஷோபரஹிதா பிராமணா சந்து நிர்பயாஹ அபுத்ரா புத்ரிணஸ் சந்து புத்ரிணஸ் சந்து பௌத்ரிணஹ அதனா சதனா சந்து ஜீவந்து சரதாம் சதம் சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி ப்ரவிஸ்தரம் ஏகைகமக்ஷரம் ப்ரோக்தம் மஹாபாதகநாசனம் ஷ்ருண்வன் ராமாயணம் பத்யா யஃ பாதம் பதமேவ வா சயாதி ப்ரஹ்மணஸ்தானம் ப்ரஹ்மணா பூஜ்யதே சதா ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாப் பதயே நமஹ. யன்மங்களம் சஹஸ்ராக்ஷே சர்வ தேவ நமஸ்க்ருதே வ்ருத்ரநாஶோ சமபவத் தத்தே பவது மங்களம் யன்மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் ப்ரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம் மங்களம் கோசலேந்த்ராய மஹனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் அமிர்தோத்பாதனே தைத்யான் க்னதோ வஜ்ரதரஸ்ய யத் அதிதிர் மங்களம் ப்ராதாத் தத்தே பவது மங்களம் த்ரீன் விக்ரமான் ப்ரக்ரமதோ விஷ்ணோரமித தேஜசஹ யதாசீன் மங்களம் ராம தத்தே பவது மங்களம்.